శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. యస్య వాగ్మృతి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రితసంత్రాసద్భాంత విధ్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమం వ్యోమ భాస్కరః. పూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం మారుక్య కవితా శాఖం అశాఖాం వందే వాల్మీకి కోకిలం. వాల్మీకే మునిసింహస్ కవితా వనచారిణః శృణ్వన్ రామ కథానాదం కోనయాది పరాంగతిం వ్యర్థిపన్ సతతం రామచరితామరసాగరం మతస్తస్తంభనిం వందే ప్రాతే తదమకల్మషం పుష్పదీకృతమారాశిం మశకీకృతరాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీరాత్మజం మంచనానందనం వీరం జానకీశోకనాశనం కపీశమంచనంతారం. వందే లంకా భయంకరం మనోజమం మాధుర్య వేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం మాతాత్మజం వానరయూథ ముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి. ఉల్లంఘ్య సింధో సలిలం సలీలం శోకవన్నిం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ దదాహలంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం మాంజనేయమతి పాటలాన్నం కాంచనాద్రియమనయ్య విగ్రహం పారిజాతరుమూలవాసినం భావయామి పౌమానందనం. ఎత్ర ఎత్ర రఘునాథ కీర్తనం తగతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణ లోచనం మారుచిన్నమతరాక్షసాంతకం వేదవేద్యే పరేపం శ్రీజాతే తజరథాత్మజే వేద ప్రాచేర దాదాసీ సాక్షాద్ రామాయణాత్మన. తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువర చరితం ముని ప్రణీతం దశ శిరసస్య వధన్ నిశామయధ్వం శ్రీరాఘవం తజరథాత్మజమ ప్రమేయం. సీతాపతిం రఘుకూలాన్వయరత్నదీపం మాజానుబాహుమరవిందజలాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి. వైదేహీ సహితం సురద్రుమదలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే దుఃఖితం అగ్రే వాచేది ప్రభంచనదతే తత్వం మునిభ్య పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః. పరివృతం రామం భజే శ్యామలం సీతాలక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్ సమేత శ్రీ రఘునందన వర బ్రహ్మణే నమః. రాజా దశరథ రామం అభిషేచయితా. నాళికి పుష్య నక్షత్రత்துல தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போற. இது காட்டிலும் வேற என்ன இருந்துட்டு இருக்கு? இதுதான் விசேஷமா ஊர்ல நடக்க போற விஷயம். இத சொல்லிட்டேரா, இது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ். இது கேக்கறா கேட்ட விற்பாடு நடக்கிற விஷயமே அடுத்த தனி. என்ன சொல்ற பாப்போம் அப்படின்னா, சாதக்கியமான கோபேன மந்தர பாபதரிசினி. ஒரே கோபமா வந்துருச்சோம், புசு புசுன்னு மூச்சு விட்டுண்டு அங்கேந்து ஓடி வரலாம். ஒரு படிக்கு நாலு படியா நாலு படியா குதிச்சு குதிச்சுட்டு வரலாம். இவளே கூனி போயிருக்கா, இருந்தாலும் அவ்வளவு வேகமா இந்த தொடையை பிடிச்சுண்டு இப்படி ஓடி வரலாம். வந்த கை கை நிம்மதியா பத்து தூங்கிட்டு இருக்காளாம் கட்டில. உத்திஷ்ட மூடே கிம் சேஷே பயம் துவாம் அபிவர்த்ததே உபப்ளுத முகௌகேன. உபப்ளுத முகௌகேன நபுத்தியசே அனிஷ்டே சுபகாக்காரே சௌபாக்யேன விகச்சசே சலம் ஹி தவ சௌபாக்யம் நத்ரோத இவோஷ்ணகே. ஐயோ, பெரிய ஒரு ஆபத்து வந்துட்டு கைகைய தூங்கிட்டு இருக்கிய முட்டாள் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிய, ஏந்திரு ஏந்திரு அப்படின்னு சொல்லி சொன்னானா. உத்திஷ்ட மூடே அப்படின்னா யார பார்த்து? ஒரு தாசி, தாசி போய் ராணிய பார்த்து மூடேன்னு சொல்றதா? அப்படின்னா வைக்க வேண்டியவாள் வைக்க, அவளை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும். அவள் எல்லாம் ரொம்ப கிட்ட சேர்த்தமானாக்கா, இப்படிப்பட்ட துரண்டம் பிடிச்சவாள்லாம் கிட்ட சேர்த்தமானாக்கா இந்த மாதிரிதான் விபரீதம் வரும். இவள சேர்த்ததுனாலதான் கை கைக்கே புத்தி கெட்டு போச்சு. ஆகையால நாம நமக்கு யாரெல்லாம் கூட சேரணும், கூட இருக்கணும்ன்றச்சே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம சேர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மள்ட சேர்ற வாழ் விஷயத்திலயும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுதான் ஒவ்வொருத்தரும் நடந்துக்க வேண்டிய விஷயம். இதுதான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஒரு தாசியா இருக்கிற போய் ராணியை பார்த்து மூடேன்னு சொல்லி எழுப்புறார். என்ன நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கியே, நமக்கு ஒரு பெரிய அகௌகம், அதாவது தவிர்க்க முடியாததாக இருந்திருக்கிற ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வந்துடுத்து, அத ஒண்ணும் தெரிஞ்சுக்காத நீ தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னா, எனக்கு என்ன குறவு, தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப இஷ்டமானவள் நானு, நான் எது கேட்டாலும் தசரத சக்கரவர்த்தி கொடுத்துட்டு இருக்கேன், ரொம்ப சௌபாகியத்தோட நன்னா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, உன் சௌபாகியமாச்சு நீயுமாச்சு, சலம் ஹி தவ சௌபாகியம் நத்யாஸ்ரோத யுவோஷ்ணகே, மொத்தம் அச்சம் போயிட போறது இப்போ அப்படின்னு. ஒரு பெரிய வெய்ய காலம் இருக்கு, வெய்ய காலமா இருக்குன்னு முள்ள நதியில போயிருந்தோம்னாக்கா சரி, அப்ப பெரிய வெள்ளம் வந்ததுன்னாக்கா அந்த வெள்ளம் வரைச்சு, அந்த வெள்ளம் வரத்த கிணக்கு நினைக்காத நாம கிணக்கு நதியிலேயே இருந்திருந்தோம்னா மொத்தம் நாமளும் சேர்ந்து அச்சுண்டு போயிடுவோம். அந்த மாதிரிதான் உன்னுடைய சௌபாகியம் மொத்தம். நதியில போற நதி எப்போ எப்படி ஒரே இடத்துல இருக்காதோ அந்த மாதிரிதான் சௌபாகியமும் ஒத்தரண்டியே நிலைச்சு இருக்காது, அதுவும் ஓடி போயிடும். ஆகையால அத நினைச்சுட்டு இருக்காதமா, இப்ப ஒரு பெரிய ஆபத்து வருது, ஆபத்து வந்ததுன்னாக்கா வெள்ளம் வரத்துக்கு முன்ன அணை போடுற மாதிரி அந்த ஆபத்தை நீ தவிர்த்துக்கணும். ஆகையால ஏந்திரு அப்படின்னா, என்னமா நடக்க போறது, என்னத்துக்கோசரம் இப்படி எல்லாம் பெரிய பட்டாட்டம் பண்ணிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பெரிய அம்மக்களம் பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணுமில்ல அச்சயம் சுமஹத்தேவி பிரவருத்தம் தத்விநாசனம், உனக்கு ஒரு நாசனம் தவிர்க்க முடியாததாக வரப்போறது, கட்டாயம் உனக்கு ஒரு பெரிய விநாச காலம் வந்துருத்துன்றாலும் என்னதான் சொல்லி தொலையும் என்ன ஆக போறதுன்னா, ராமும் தசரதோ ராஜா எவ்வராஜ்ய பிஷேட்சதி, அத்தையும் கேக்குற கார்த்தால நீ தூங்கி ஏந்தேனாக்கா தசரத சக்கரவர்த்தி ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறே, அதுதான் நடக்க போறது அப்படின்னாலும், இதுக்கு என்ன பெரிய பிரமாதம், தவ துக்கேன கைகேயி மம துக்கம் மகத் பவேதி, இப்படி பட்டாபிஷேகம் பண்ணிட்டேனா உனக்கு பெரிய துக்கம் வந்துடும் அப்படின்னு, எனக்கு வந்தா உனக்கு என்ன வந்தது, கை கை கேக்குறோம், அது முன்ன துக்கம் வருதா சுக்கம் வருதான்றது அப்புறம் பார்ப்போம், எனக்கு வந்தா உனக்கு என்ன வந்தது அப்படின்னா, ஐயோ ஒன்னையும் என்னையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியுமா, உனக்கு ஒரு துக்கம்னா எனக்கும் தானமா அது துக்கம், என்னாலும் முடிய முடியாது அப்படின்றாலாம், உனக்கு விருத்தி வந்ததுன்னா உனக்கு நல்லது வந்ததுன்னா எனக்கும் நல்லது அப்படின்னா, நல்லது வந்தா எனக்கு நல்லது துக்கம் வந்தா உனக்கு என்ன, ஆமா அப்படிதான் அப்படின்னா, நீ ஜெயில போனேன்னா நானும் ஜெயில தான் போனோம், இப்படிதான் இருந்துட்டு இருக்கு, அவ துக்கேன கை கேயே மம துக்கம் மகத் பவேதே சத்ருத்தோ மம விருத்திஷ்ட பவே தத்ரண சம்சயா, உனக்கு நல்லது வந்ததுன்னா கட்டாயம் எனக்கு நல்லது வந்துடும், அதுல ஒண்ணும் சந்தோஷமே அதுல ஒண்ணும் இதுவே இல்ல. ஆகையில நான் சொல்றேன், இப்ப பெரிய ஆபத்தான காலம் வந்துட்டு நீ ஏந்திரு, என்ன இம்சை பண்ற இப்படி எல்லாம் சொல்லிட்டு, ஒன்னும் வரல ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா, ஐயோ உனக்காக சொல்ல உன் பிள்ளைக்காக நான் சொல்றேன், நான் ராயஸ்வ போத்த விஸ்மய தரிசனே, இப்படி ஒரு விபரீதமான நிகழ்ச்சி நடக்காத இருந்தாதான் உன்னுடைய பிள்ளையான பரதனுக்கு ரக்ஷணம் ஏற்படும், அதுக்காகவாவது நீ பண்ணு என்று சொல்றாராம். அப்போ ஆனா இவளுக்கு கைகேயியை பொறுத்த வரைக்கும் இந்த சமாச்சாரம் கேட்டவுடனே பெரிய சந்தோஷமா, நல்ல சமாச்சாரம் சொல்லிருக்க, இப்படி என்னத்துக்கு அழுதுண்டு வந்து இந்த சமாச்சாரத்தை சொல்ற, என்னமோ ஆபத்து வந்துருச்சுன்ற மாதிரி சொல்றீங்க, யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார், யாருக்கோ வழியில போறவனுக்கா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன் இருக்கட்டும் இவ ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு வித்தியாசமே நாம் பார்க்கல. துஷ்டாஸ்மி ராமம் ராஜ்யேபிஷேக்ஷதி. அதனால ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணாயினா, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாயினா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாலே நான் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினதா நினைச்சது சந்தோஷப்படுறேன். ரொம்ப நல்ல சமாச்சாரத்தை வந்து சொல்லிருக்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்குதான் நல்ல சமாச்சாரத்தை வந்து சொல்லிருக்க. நித்தியம் போச்சே வந்து ஏதானா தோஷத்தை தான் நீ சொல்லுவ, நல்லதையே நீ சொல்ல மாட்ட. உன் உடம்பு மாத்திரம் கூனி இல்ல, உன் மனசும் கூனி இருந்துட்டு இருக்குது. உன் மனசும் வளைஞ்சுதான் இருந்த, நேர ரிஜுவா இல்ல. ஆகையால நித்தியம் சொல்றத காட்டுல இன்னைக்குதான் நல்ல சமாச்சாரம் நீ சொல்லிருக்க, ரொம்ப சந்தோஷம். நமே பரங்கிஞ்சிதிதஸ்த்வயா புனஹ பிரியம் பிரியாருஹே சுபச்சம் வச்சப்பரம் அசாக்கியமோசதே அவோசா தொமதா பிரியோத்தரம் பரம் வரந்தே பிரததாமீத்தம் ஸ்ருணு தம் ஸ்ருணு. இது மாத்திரம் வேணுமா, உனக்கு வேற என்ன வேணுமோ சொல்லு. இந்த நல்ல சமாச்சாரம் சொன்னதுக்கு நான் என்ன வேணா கொடுக்கறேன்னு கைகை சொல்றேன். கைகை மனசளவுல ரொம்ப நல்லவள் தான். ஆனா இதுல என்னன்னா, நாம எல்லாருமே நல்லவாளா தான் இருப்போம் மனசளவுல. யாரானா வந்து எதனா சொல்லிட்டாக்க அப்ப திருடச்சித்தம் இல்லாத போயிடும். அப்ப நம்ம மனச மாத்திக்கிறோம் பாருங்க. ஆமா, அவதான் தப்பு பண்ணிருப்பாளோ என்னமோன்னு நினைக்கிறோம் பாருங்க. அங்கதான் வந்து சேர்றது அவளுடைய ஒரு நிலைமை. அதேதான் இந்த இடத்துல கைகையும் சாதாரணமா பார்த்தோம்னா அவ ரொம்ப நல்லவள் தான். இந்த வார்த்தை சொல்லாச்சே ரொம்ப சந்தோஷப்பட்டவளா இருக்காளே. அடுத்தது பார்த்தோம்னா அவள்கிட்ட எப்படி இவளை கலைக்க முடியும்ன்றதுக்கு பொண்ணுச்சு மந்திரையினுடைய சாமர்த்தியத்தை தான் இருக்கு. மந்தராத்வியசூயைநாம் கைகை நல்ல சமாச்சாரத்தை சொன்னா மந்தரேன்றதுக்காக ஆபரணத்தை எடுத்து கொடுத்தான்னு சொல்லி சொன்னா, இவ கொடுத்த ஆபரணத்தை கைகை மூலையும் கைகை மேலேயே விட்டு கிடாச்சிட்டாளாம் மந்தர. இவளுக்கு ஒரே கோபம், கோபத்தோட மாத்திரம் துக்கம். இது ரெண்டும் சேர்ந்து இந்த வார்த்தைய சொல்றாளாம் மேல. என்னது ஏற்கனவே ஆரம்பிக்கச்சே மூடேன்னு சொன்னா, என்ன முட்டாளே இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்னு கைகையை எழுப்பச்சே சொன்னான். இப்ப சொல்றாயு ஹர்ஷங்கிமிதமஸ்தானே கிருதவத்திய சிபாலிசே. ஒரு சந்தோஷப்படுறியே அஸ்தானத்துல போய் சந்தோஷப்படுற, துக்கப்பட வேண்டிய இடத்துல போய் நீ சந்தோஷப்படுறியே, நீ பைத்தியம் அப்படின்றாளாம் கைகையை. இவள் போய் ஒரு தாசி, இவள் போய் பைத்தியம்னு சொல்ற. நானா பைத்தியம், எனக்கு தெரியாதா அப்படின்னு கைகை அப்படி திருப்பி பாக்குறாளாம். பாக்கத்தே சொல்ற, உன் குழந்தைய நீ ரட்சணம் பண்றதுக்கு உனக்கு தெரியல, நீ பைத்தியம் தான். ஏன் என் பரதனுக்கு என்ன எடுத்து ராமன் என்ன பாத்துப்பானா, என் பரதனுக்கு ஒன்னும் குறவில்லையே அப்படின்னு. அங்கதான் நீ நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு. இன்னைக்கு ராமன் என்னிடத்துலயே எவ்வளவு பிரீத்தியா இருக்கான்லாம் நீ நினைச்சிட்டு இருக்க, நீ அதெல்லாம் ஒன்னும் கிடையாது. நாளைக்கு பட்டாபிஷேகம் ஆயிட்டோம், ராமன் எப்படி நடந்துக்கிறான் பாத்துக்கோ. ராமனை பொறுத்த வரைக்கும் முதல் எதிரி பரதன் தான். பரதனை எப்படியான தள்ளிடணும் அப்படின்னு பார்ப்பான் ராமன் அப்படின்னா. ஏன் என்னத்துக்கு இப்படி சொல்ற அப்படின்னா, பரதன் ரொம்ப நல்லவன். ஒரு கால விசேஷத்துல இன்னைக்கு தசரத சக்கரவர்த்தி இத்தனை வருஷம் ஆண்டர், அப்படி இருந்தா கூட தசரத சக்கரவர்த்தியை விட்டுட்டு ராமர்தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு இச்சாமோகி மகாபோகம்னு இத்தனை ஜனங்களுமா சேர்ந்து கூச போட்டான். இவா சொன்னதுனாலதான் இன்னைக்கு தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி ஜனங்கள்லாம் அந்த பரதனுடைய மனச பார்த்து நடந்துக்கிறத பார்த்துட்டு ராமனை காட்டிலும் பரதன் தான் விசேஷம், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு ஜனங்கள் சொல்லிட்டாள்னாக்கா இன்னைக்கு ராமனால மீற முடியாது. ஆகையால பரதன் இருந்தாதானே அந்த கதை. ஆகையால பரதனே இல்லாத பண்ணிடுவார், எப்படி பண்ணுவார், அவன் மேல ஏதானா பழி போட்டு பரதனை எங்கேயான நம்ம ராஜ்யத்தை விட்டு நாடு கடத்தினாலும் கடத்திடலாம், இல்ல ஏதான கொலை குற்றத்தை சுமத்தி அந்த பரதனை இங்கேந்து இல்லாத இந்த லோகத்திலே இல்லாதையும் பண்ணலும் பண்ணிடலாம். அப்பவே ஏற்பட்ட ஆபத்து பரதனுக்கு வந்துடுத்து அப்படின்னு இவ சொல்றாளாம். இதுல ஒரு சிரிச்சுட்டு வாய்மூன் இருக்காளா, நம்பிக்கை வரலையே அவளுக்கு. ஐயோ, அத காட்டுல இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. பெண்களுக்கே இயலாது, எத்த சொன்னா பெண்கள் வந்து மசிவாளோ அத்தை சொல்றாளா அந்த சமாச்சாரத்தை சொல்றாளா. எங்கோ அந்த பெண்களுக்கு இயல்பா அசூய ரொம்ப அதிகம். அதுலயும் சபத்னிகள், அதாவது சக்களத்தின்னு சொல்லுவா. ஒருத்தருக்கே பல மனைவிகள் இருந்தாக்கா அந்த மீதி மனைவிகள் இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம அதிகமா இருக்குமா, அத சொல்லிட்டா சரியா போயிடும். நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சுனாக்க ஜனங்கள் மொத்த பேரும் கௌசல்யை போய் ராஜமாதா ராஜமாதான்னு போய் சேவிப்பா. அங்க ராஜமாதா உட்காந்துக்கிற இடத்துல கௌசல்யா தான் உட்காந்துக்க முடியுமே தவிர உனக்கு இடமே கிடையாது. அந்த கௌசல்யம் என்ன பண்ணுவா தெரியுமோ, அவர் ராஜமாதா ஆயிட்டாள்னாக்க மீதி தசரதருடைய பத்னிகள் மனைவிமார்கள் எல்லாரையும் தன்னுடைய பணிப்பெண் மாதிரிதான் அவர் நடத்துவா. என்ன ராஜாவே டம்மி ஆகி போடுறாரு, இவர் ராமர் தான் பெரிய பட்டாபிஷேகம் பண்ணிட்டவர் ஆயிடுறாரு, பிள்ளைதான் வந்துட்டாங்க. ஆகையால உன் கத்தியும் என் கத்திக்கும் வித்தியாசம் இல்ல, இந்த நிலைதான் உனக்கு வரப்போறது. ஆகையால வேற ஒண்ணும் இல்ல, நீ போ. இப்ப இப்ப சொல்லு, நீ பைத்தியமா நிஜமாவே சொல்றியா எப்படி சொல்ற அப்படின்னா, இது எல்லாம் கேட்டுட்டே இருக்காளாம். இத கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப ஒரு மனசு ஆக்குலமா ஆயிடுச்சான். இத்தனை சொல்றது, ஓஹோ இந்த கூனி கூட இன்னைக்கு நல்ல வார்த்தை சொல்ற போல் இருக்கு, இது என்ன இப்படி போயிருக்கு அப்படின்னா, யதாஹி ராமஹ பிருத்வீ முவாப்ததி பிரபூத ரத்னாகர சைல பத்தனாம் சதாகமிஷ்யஸ்யசுபம் பராபவம் சகைவ தீனா பரதேன பாமினி. எப்ப ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதோ அப்பவே உனக்கு அசுபம் வந்துட போறது, அது உனக்கு மாத்திரம் இல்ல பரதனுக்கும் சேர்த்து வந்துட போறது. யதாஹி ராமஹ பிருத்வீ முவாப்ததி த்ருவம் பிரணஷ்ட பரதோ பவிஷ்யதி. நீ அழிஞ்சா கூட பரவாயில்ல, நீ எவ்வளவு தபஸ் பண்ணி பெத்த பரதனுக்கு ஒரு அழிவு வந்துடும் ராமர் பட்டாபிஷேகம் பண்ணாக்கா. அதோஹி சஞ்சிந்தய ராஜ்யமாத்மஜே பரஸ்ய விவாச காரணம். ஆகையால உனக்கு ஒன்னே ஒன்னு சொல்ற, நீ யோஜனை பண்ணி பாரு, உன் பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் நினை பாரு, அதுக்கு எதனா வழி இருக்கா பாரு. இல்ல அது மாத்திரம் போராது, ராமன் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல 14 வருஷம் வெளில போயிடணும். அதுக்கு என்ன பண்ணணும், ராமனை தெருக்கிறதுக்கு என்ன வழிபாரு, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு என்ன வழிபாரு அப்படின்னு சொல்லி அவ முடிச்சுட்டாளாம். முடிச்ச உடனே ரொம்ப இவளுக்கு கை கைக்கு ஒரே வேதனையா இருக்கு, இவ சொல்றதும் சரியா இருக்கும் போல இருக்கு, கோபமும் வருது, அப்படியே புசு புசுன்னு ஒரே உஷ்ணமான மூச்சு விட்டுண்டு அவ என்ன சொல்றது, எனக்கு ஒன்னும் தோணலையே பட்டாபிஷேகத்தை எப்படி நாம நிறுத்துறது, நமக்கு ஒன்னும் தோணலையேன்னு இவ்வளவு பார்த்து சொல்ற. அத்தையும் தான் சொல்லித்தலையும் இவ்வளவு தூரம் சொன்னீங்க, நீ சொல்றதும் சரியா இருக்க மாதிரிதான் தோன்றது, இந்த ராம பட்டாபிஷேகத்தை எப்படி நிறுத்துறது, ராமரை இங்க பரதனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் பண்றது, ராமனை எப்படி வெளியில அனுப்பிக்கிறதுன்றது அத்தையும் தான் சொல்லித்தலையே அப்படின்னு கேக்குற. ஐயோ இது ரொம்ப சிம்பிள், இது உனக்கு தெரியாதா, நான் ஒன்னு ஞாபகப்படுத்தினேன், இந்த வஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா உனக்கு கட்டாயம். கிண்ண ஸ்மரதி கைகேயி ஸ்மரந்தி வாணி குஹசே யதுச்சவானமாத்மார்த்தம் மத்தஸ்துவம் ஸ்ரோது பிச்சசி. கைகேயி உனக்கு ஞாபகம் இல்லையா, இல்ல ஞாபகம் இருந்தா கூட அத வந்து மறைக்கிறியா, இல்ல உனக்கு ஒரு நல்லது எம்பாயால சொல்லணும்னு நீ கேக்குறியா, என்னத்துக்கு இப்ப உனக்கு தெரியாத ஐடியாவா நான் புதுசா சொல்ல போறேன், என்ன பண்ண என்ன ஐடியா சொல்லுங்க, உனக்கு தெரியாத தசரத சக்கரவர்த்தி உன்னை இந்த இடத்துல உட்காந்து வச்சிருக்கிறதுக்கே காரணம் என்ன, அந்த தேவதைகளுக்குள்ள சேவாசுரர்களுக்குள்ள இந்த சண்டை நடக்கச்சே தசரத சக்கரவர்த்தி அங்க போனேர் உன்னையும் அழைச்சிட்டு போனேர் அழைச்சிட்டு போகச்சே அந்த யுத்தத்தும் போது திடீர்னு தேர்ல அச்சு முறிஞ்சு போச்சு, அந்த சமயத்துல ராஜாக்கு ரொம்ப உபகாரமா உன் கையே கொடுத்து நீ ராஜாக்கு உபகாரமா நீ இருந்த, நீ அப்போ உனக்கு நான் உனக்கு எப்போ வேணுமோ உனக்கு ரெண்டு வரம் தரேன், என்ன வரணும் வேணும்னு கேளுன்னு தசரத சக்கரவர்த்தி சொன்னார். எனக்கு இப்ப ஒரு வரணும் வேணும் நீ நல்லா வச்சிருக்கேன், நான் எப்ப வேணா வேணுமானா அப்ப நான் கேட்கறேன்னு சொன்னார். சரி அப்படியே ஆகட்டும்னு சொன்னார. அந்த வரம் ரெண்டு வரன்களையும் இப்ப கேட்டேன்னா சரியா போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா, ஒரு முதல் வரம் என்ன பண்ண அப்படின்னா, தௌவரம் யாஜ பர்த்தாரம் பரதஸ்யாபிஷேகனம். முதல் வரன் என்ன தெரியுமோ, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடும் சொல்லிடும். சரி ரெண்டாவது வரன் என்னவா இருக்கணும் அப்படின்னா, பிரம்ராஜன் அந்த ராமஸ்ய தொம்பருஷாணி சதுர்தச. 14 வருஷம் ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சு இது அனுப்பிச்சுட்டு என்ன போறோம் அப்படின்னா, இது என்ன 14 வருஷம் ஒரு என்ன கணக்கு, 20 வருஷம் தான் போக கூடாதா, இல்ல 12-10 வருஷம் தான் போக கூடாதா, 6 வருஷம் தான் போக கூடாதா, பைனால என்ன ஒரு கணக்கு அப்படின்னா, இப்ப கூட சொல்லிட்டு இருக்கோம் 12 வருஷம் வரைக்கும் இருந்த அனுபவ பாக்கியம், அதாவது அனுபவ பாத்தியத்தைன்னு சொல்லுவா. ஒரு வஸ்துவை ஒருத்தன் 12 வருஷம் தானே அனுபவிச்சு இருந்துட்டான்னாக்கா அந்த வஸ்துக்கு அவனுக்கே ரைட்ஸ் வந்துருமா. அந்த மாதிரி 12 வருஷம்ன்றது போறோம், 12 வருஷம் இருந்தாலே வந்து பரதன் ராஜ்ய சாசனம் பண்ணிட்டேருனாக்கா, ராமர் 12 வருஷம் கழிச்சு வந்தேன்னா கூட அவரால் கிளைம் பண்ண முடியாது. எதுக்கும் சேஃபர் சைட்ல 14 வருஷம் இருந்துட்டு போட்டோம், 14 வருஷம் வந்தேருனாக்கா ஜனங்கள்லாம் ராமரை மறந்துருவா. ராமரை மறக்கிறதோட மாத்திரம் இல்ல, பரதனே நல்லா ராஜ்ய சாசனம் பண்ணிட்டு இருக்கச்சு, இப்ப என்னத்துக்கு ராமன் என்னத்துக்கு, அவன் பாட்டுக்கு எங்கேயான ஒரு மூலையில இருந்துட்டு போட்டோம், ஒரு பிரஜையாட்டம் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லுவா. ஆகையால 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டோம் ராமன், இங்க பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கட்டும், இதை பண்ணு, இதுதான் வரன், இந்த ரெண்டு வரன பண்ண எனக்க போறோம் அப்படின்னா, கைகேயி விஸ்மயம் பிராப்தா பரம தரிசனா உஜேத்வாம் நாபிஜானாமி ஸ்ரேஷ்டாம் ஸ்ரேஷ்டாபிதாயினாம் ஆயினியம் பிருத்திவியாமபி குப்ஜானாம் உத்தம புத்தி நிச்சயேன். இந்த மாதிரி கூனியாக இருக்கிறவாளுக்கு எல்லாம் புத்தியும் கோணலா தான் இருக்கும்னு நான் இத்தனை நாள் நினைச்சிருந்தேன் நானு. இப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, உனக்கு கூட இப்படி எல்லாம் ஒரு ஐடியா வருதா, எனக்கு தோணாததெல்லாம் கூட உனக்கு தோன்றதே அப்படின்னா, கைகேயி விஸ்மயம் பிராப்தா பரம தரிசனா அப்படின்னு இப்படி ஒரு பெரிய பிரமாதமான ஒரு இத சொல்லிருக்கிய, நீ ஐடியா கொடுத்திருக்கியன்னு பாக்குற. உடனே குடிச்ச சொல்ற, இதெல்லாம் போறாது, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட போற, அவர் வரைச்சு தலைவரி கோலமா தரையில படுத்துக்கணும், இவெல்லாம் தரையில படுத்துன்றவளே கிடையாது, எப்ப பார்த்தாலும் கட்டிலேயே தான் படுத்துட்டு இருக்கிறவா. இப்ப யாரும் பசங்கள்லாம் காலில் கீழ வச்சுட்டு தரையிலேயே உட்கார்றது கிடையாது, அதுவும் வந்து சப்பளாங்கல் போட்டு உட்கார முடியறது இல்ல. இது காலக்ஷேபம் சொல்லணும்னாக்கா, இது காலக்ஷேபம் சொல்றவா அவளுக்கு எல்லாம் வந்து எத்தனை வேணாலும் காலம் மறக்காத அப்படியே உட்காண்டவா உட்காண்ட பிரக்காரம் இருந்துட்டு இருவா, காலை வந்து இது பண்ணிக்காத. காலக்ஷேபம் கேட்கறவாளுக்கு அபியாசம் இல்லாததுனால எல்லாம் சேர்லயே உட்காந்ததுனால அவளால உட்கார முடியல. ஆகையாலதான் எல்லாம் இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் உபன்யாசம் நடக்கிறதோ உபன்யாசம் நடக்கிற இடத்துல சேர் போட்டுட்டா, சேர் போட்டு எல்லாரும் சேர்ல கால நீட்டிட்டு உட்காந்துட்டு பாத்துக்கணும், சௌக்கியமா உட்காந்துட்டு கேட்கணும் அப்படின்னு. அப்படியானா கேட்டா போறோன்றது இந்த கால விசேஷங்கள்ல இது. அப்படியே திருத்தப்பனார் அடிக்கடி சாய்ப்ப, சுவாமி காலக்ஷேபம் சாய்க்கிச்சே, ஐயா சுவாமி காலக்ஷேபம் சாய்க்கிச்சே, 7 மணி 7.5 மணிக்கு காலக்ஷேபம் ஆரம்பிச்சிருவேன், 1 மணி வரைக்கும் காலக்ஷேபம் சாய்ப்பேறான், அந்த 1 மணி வரைக்கும் கோவில்ல காலக்ஷேபம் சாய்க்கிச்சு, அப்படி சப்பளாங்கால் போட்டு உட்காந்துட்டேனாக்க காலம் மாத்த மாட்டேறான், அப்படியே அந்த ஒரு கம்பீரமான ஒரு காலக்ஷேபம் சாய்ச்சின்னு இருப்பார், அப்படியே தன்மையும் ஆயிட்டு பாஷிகாருடைய சீசக்தியில அப்படியே இருந்து சாய்ச்சின்னு இருப்பேறான், 1 மணி வரைக்கும் காலக்ஷேபம் சாய்ச்சின்னு இருப்பார். நாங்கள்லாம் நெளிவோம் சுவாமி எதிர, இந்த காலை மாத்துறதான்றதுக்கோசரம் நெளிவோம், ஆனா சுவாமி ஒன்னும் பண்ண மாட்டேன், அப்படியே இருந்து காலக்ஷேபம் சாய்ப்பேருன்னுவா. அப்படி பெரியவாள்லாம் அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டவா. இங்க பாக்கணும் லோகத்துல பார்த்தோம்னா இப்ப விபரீதமா இருந்துட்டு இருக்கு. இவ எப்படி இதுக்காக தான் ஜனங்கள்லாம் வந்து பெரியவாள்லாம் இறங்கி வந்துட்டு இருக்க, நீங்க எப்படி வேணா இருங்கோ, நான் பாட்டுக்கு நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். இவள் என்ன பண்றா, என்னைக்குமே தரையில படுத்துடுவா, இன்னைக்கு நம்ம பசங்கள்லாம் கட்டிலதான் படுத்துக்கிறது, தரையில ஒரு நாள் கூட படுத்துக்கிறதே கிடையாது. ஆனா அந்த காலத்திலேயே கைகேயி தரையில படுத்துக்காதவள், அவள் போய் தரையில விழுந்து கிடக்கிறாளாம். ராஜா வரே அந்த கட்டில அதாவது காம மோகித்தார், அந்த கைகேயி இடத்துல பிரீத்தி, எத்தனை வயசு ஆனாலும் காமம் போகாத, ஆகையால அங்கேயேதான் கௌசல்யா வாரத்துல தான் படுத்துக்கிறதானே, இன்னைக்கு என்னத்துக்கு இங்க வந்து தொலைஞ்சாரு அவர் தசரத சக்கரவர்த்தி. ஆனா இதுதான் இது, வேற ஒன்னும் வழியே இல்ல, அங்கேருந்து வந்திருக்கார் பாக்குறாரு, கட்டில போய் பாக்குறாரு, காணும் இந்த உள்ள இருக்காளா அந்த உள்ள இருக்காளான்னு உள்ள உள்ளா போய் பாக்குறாரு, எந்த உள்ளயும் காணும் இவ, எங்கடா இருக்க கைகேயி கைகேயி எங்க இருக்க எங்க இருக்கன்னு கேட்டுட்டே பாக்குறாரு. பார்த்தா திடீர்னு பார்த்தா கீழே தலைவரி கோலமா பட்டுன்னு இருக்காளாம். இது அபஷன் தைதாம் பாரியாம் பப்ரச்ச விஷசாதச்சா, எங்க பார்த்தாலும் காணும், இது பார்த்த உடனே என்னாச்சுமா உனக்கு, ஏன் இப்படி வந்துடுத்து, நான் ஒரே கோபமா இவளுக்கு, இந்த கோபத்துல புசு புசுன்னு மூச்சு விட்டுண்டு இவ பாத்துட்டு இருக்காளாம், இவ இது பண்றாளாம். இங்க பாங்க பரிமிருஷ்ட பாணிபியாம் அபிசந்திரஸ்தேதனா காமி கமல பத்ராட்சிம் உவாச்ச வனிதாமிதம். இதெல்லாம் இந்த வால்மீகியனுடைய வார்த்தைகளை தான் பாக்கணும், ஒவ்வொரு இடத்துல என்னென்ன பதப்பிரயோகம் பண்றேன்றது, என்ன ஆச்சரியமான பதப்பிரயோகம் பண்றேன், இங்கெல்லாம் ராஜா தசரதா அப்படின்னு எல்லாம் சொன்னார். அங்கெல்லாம் இங்க சொல்லச்சு காமி அப்படின்னுட்ட. அது ஒண்ணு கண்ணு காமத்துக்கு கண்ணு கிடையாது. இவ நல்லவளா கெட்டவளான்றதெல்லாம் பாக்கலையா. காமி அப்படின்னார். வனிதா அமிதம் பாரியன்னு வார்த்தையை சொல்ல, இந்த பெண்ணுன்னு சொல்ல சொல்ற. பெண்ணுன்றதுல காமம் இருந்தது. கமல பத்ராட்சியம் உமாச்ச வனிதாமிதம் பரிபிருஷ்ட பாணிபியம் அபிசந்திரஸ்தேதனா. மனசு பட்டு பட்டு படகு படகுன்னு அச்சுக்கிறதான் தசரத சக்கரவர்த்திக்கு. அவ கைய அப்படி பிடிச்சிட்டு என்னமாச்சு என்னமாச்சு என்னமாச்சுன்னு உனக்கு சொல்றேரா. யாரனா இதனா சொல்லிட்டாளா உன்ன? சந்திமே குசலே வைத்தியாகா துவமி துவி துஷ்டாச்ச சர்வசா சுகிதாம் தாம் கரிஷந்தி வியாதி மாதக்ஷோபாமினி. உனக்கு என்னன்னா உடம்பு சரியில்லையா? எனக்கு பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் இங்க இருந்துட்டு இருக்கா. நான் கூட்டேன்னா ஒரு டீமே வந்துடும், எல்லாரும் சொச்சமா வந்து நீ பாத்துக்கிறியா என்னாச்சுமா சொல்லுமா அப்படின்னா, கசிய மாதே பிரியம் காரியம் கேனவா விப்ரியம் கிருதம். உனக்கு பிடிக்காத்த யார் பண்ணிட்டா உனக்கு என்ன பண்ணணும், இது என்ன சொல்லணும் அப்படின்னா, இது அது சொல்ல மாரோதீர் மாதகாரிஷீஸ்வம் தேவி சம்பரிசோஷனம். அழாத அழாத ஒரே ஓன்னு அழறாள். நீ அழாத கை கையை உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இத சொல்லு சொல்லு அப்படின்னா, பசங்க என்ன பண்ணணும்னா அந்த பிடிவாதத்தை சாதிச்சுக்கிறதுக்கோசரம் ஏமா அழற அப்படின்னு கேட்டா இன்னும் ரெண்டு ஓ பெருசா ஆழும். அப்பதான் நம்ம கோபம் வரும். என்ன ஓணும்னு சொல்லிட்டு அழுது தொலைய அப்படின்னு வெய்வோம். அந்த மாதிரி அவத்தியம் நான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு. அகன் செய்வ மதிசியாச்ச சர்வே தவ வசானுகாக. என்ன சேர்ந்தவா மொத்த பேரும் நீ என்ன சொல்றியோ அது செய்யறதுக்கு சித்தமா இருந்திருக்கும். கரிஷ்யாமி தவ பிரீத்தியும் சுக்ருதே நாபிதே சபை. நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் அவ்வளவு புண்ணியத்தின் பேர்ல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்றேன் நானு அப்படின்னா எல்லாத்தையும் கேட்டு இருக்காளாம். கேட்டுட்டு முள்ள சொல்லி சொல்ற இந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய ஸ்திதி என்னன்றத நன்னா தெரிஞ்சுட்டா. காமி ஹஸ்தேன சங்கிரஹ்யா மூர்தசேஷு சுசிஸ்மிதாம். இப்போ ஒன்னு சொன்ன, நான் எதித்தும் கருத்து மிச்சசி, நான் நினைக்கிறத கணக்கு நீ பண்ணணும்னு நினைச்சியானாக்க அத பண்ணு. என்ன சொன்ன? உன் தலைமையில கைய வச்சு சத்தியம் பண்ணி சொல்றா. சபேதே ஜீவனாருகேனா புருஹியன் மனசைச்சதி அப்படின்னா, உனக்கு என்ன வேணும்ன்றத சொல்லு, நான் சத்தியமா நான் பண்றேன் நானு அப்படின்னா. என்ன ஜெகச்ச பிருத்திவி செய்வ சகந்தவாசராட்சசா நிசாச்சராணி பூதேனு கிரகேடு கிரக தேவதா யானி சான்யானி பூதானி ஜானியூஹு பாஷிதம் தவா. அவள் ஆரம்பிக்கிறா முள்ள, இந்த லோகத்துல இருக்கிறவா மொத்த பேருக்கும் தெரியும் நேர் ஒரு காலத்துல ஒரு வார்த்தை சொல்லிருக்கேன்னு. என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ ஒரு சமயத்துல சொன்னேரு எனக்கு ரெண்டு வரன் சொன்னேர்ன, இது தரேன்னு சொன்னேரு, அந்த விஷயத்தான் இப்ப கேக்குறேன் அப்படின்னு. நீர் ஒண்ணும் தனிமையில சொல்லல, ரெண்டு வரன் நீ என்ன கேக்குறியோ அந்த வரன் கொடுக்கிறேன்னு. 33 கோடி தேவதைகளும் பார்த்துட்டு இருக்கச்சேதான், பஞ்ச பூதங்களும் பார்த்துட்டு இருக்கச்சேதான், எத்தனை ஜனங்கள் அங்க இருந்தாலும் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கச்சேதான், உனக்கு ரெண்டு வரன் தரேன்னு சொல்லி சொன்னேன்னு. அந்த வரனை தான் இப்ப பிரார்த்திக்கிறேன், ஒன்னு கேக்குறேன் நானு, அதை கொடுத்ததுன்னா போறோம், வேற ஒன்னும் ஓனலாம். அத்யைவ பிரகாசியாமி ஜீவிதம் தொத்விமானிதா. ஒரு கால் நீர் அந்த வரனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தாக்க அதனால ஒன்னும் இல்ல, நான் உம்ம எதிரே இப்பவே பிராணனை விட்டுடுவேன், இதுதான் நடக்க போறது, வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என்னது அப்படியே தசரதருக்கு ஒரே என்ன சொல்றதுன்னு ஒரே வயசுல புளி கரைக்கிறது. என்ன பெரிய பூர்வ பேச்சிக்க போடுறாளே என்ன பண்றாளேன்னு சொல்லிட்டு. ஆனா அப்பவும் இவளை அவாய்ட் பண்ணி சரி எத்தனை சொல்லி போட்டோம் நம்ம போலன்னு தூர போறேற போல. இவளிடத்துல இருக்கிற ஒரு இதனால சொல்ற, என்ன இது நீ என்ன ஓணும்னு சொல்றியோ அதான் நான் பண்றேன், உனக்கு இல்லாத நான் என்ன பண்ண முடியும், நீ என்ன கேக்குறியோ அத நான் கொடுத்துடுறேன், ஒன்னும் அதை பத்தி விசாரப்படாத அப்படின்னா. எனக்கு அதுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்ற, லோகத்துல எனக்கு ரெண்டு பேர் தான் பிரீத்தியானவா, பெண்ணுல ஒத்தி புருஷால ஒத்தி. பெண்ணுல ஒன்ன காட்டிலும் பிரீத்தியா இருக்கிறவா யாரும் கிடையாது. புருஷால பார்த்தோம்னாக்க ராமனிடத்துல மாத்திரம் ராமனிடத்துலதான் எனக்கு பிரீத்தி. ஆகையால இப்ப உன் தள்ள கை வச்சு நான் சொல்றேன், சபதம் பண்றேன், நான் பண்றேன்னு சொன்னாக்க நீ கேட்கல. உன்னை காட்டிலும் பிரீத்தியா இருந்துட்டு இருக்க ராமன் மேல சபதம் பண்றேன். எம்முகூர்த்தம் அபஷ்யந்தோ நஜீவேயம் அகம் த்ருவம் தேன ராமேண கைகேயி ஷபேதே வசன க்ரியாம். ராமன் மேல சத்தியமா சொல்றேன் நானு, நீ என்ன கேக்குறியோ அதை நான் கொடுக்கறேன் நானு அப்படின்னு. ராமன் மேல சத்தியமா சொல்றதுக்கு இது அப்பா சத்தியமா சொல்றேன், அம்மா சத்தியமா சொல்றேன், பையன் சத்தியமா சொல்றேன்னு சொல்றதுக்கு எல்லாம் என்ன கேட்கணும்னா ஒரு சத்தியம் சொல்லத்தே ஒரு நம்பிக்கை. இவ மேல சத்தியம் பண்ணிட்டு அந்த காரியம் நடக்காது போயிடுச்சுன்னா காரியம் அதாவது விபரீதமா நடந்திருந்தாள்னாக்க யார் மேல சத்தியம் பண்ணாலும் அவளுக்கு ஆபத்து வரும்னு சொல்லிருக்கு. ராமனுக்கு ஆபத்து வந்ததுன்னாக்கா தசரத சக்கரவர்த்தியால தாங்க முடியாது. ஆகையால ராமன் மேல சத்தியமா சொல்றேன், நான் நடந்துக்கிறேன், நீ என்ன ஓணும்னு சொல்றியோ அதை நான் நடந்துக்கிறேன், அதை நான் பண்றேன் அப்படின்னா ஒன்னும் பெருசா நான் ஒன்னும் கேட்கல. ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் நான் கேட்கிறேன். அபிஷேக சமாரம்பா ராகவ சோபகல்பிதா ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த அபிஷேக சம்பாரங்களை கொண்டு பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடு. இது ஒண்ணும் பெரிய தப்பா படல. சரி போனா போட்டோம், இவளுக்கு தானே கேக்குற, ஏதோ நம்ம வரம் கொடுத்துருக்கோம், கொடுத்துடுவோம், ராமர் நம்மளோட இருந்துருவோம், நாம ராமரோட இருந்துருவோம், இங்கே இந்த ஊர்ல இருந்தா இருப்போம், இல்லைன்னா காட்டுக்கே போனாலும் போவோம், எங்கேயா போய் ஒரு இடத்துல நாம இருந்துப்போம்னு சொன்னேறோம். அடுத்தது சொன்ன அப்பப்போ ஒரு கிளாஸ் போட்டுக்கிற, நீ ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு பிரீத்தியோட எனக்கு ரெண்டு வரன் கொடுக்கறேன் விடக்கிறேன் வரன் கொடுக்கறேன்னு சொன்னாரு. அத்தை நான் இப்ப கேக்குறேன், அந்த தேவாசுர யுத்தத்தும் போது சொன்னையே அது சொல்றேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, நவ பஞ்சத வருஷாணி தண்டகாரண்யமாசிரித ராமோ பவது தாபசஹா. ஒன்பதஞ்சு வருஷம், ஒன்பதஞ்சம் பதினாலு கூட்டிக்கணும், ஐம்பது நாற்பத்தஞ்சு வருஷம் இல்ல, ஒன்பதஞ்சம் பதினாலு. அந்த பதினாலு வருஷம் ராமர் தண்டகாரண்யத்தை காட்டுக்கு போதும். இப்படியே போயிட்டுமா ராஜ்யத்தோட கூட எல்லாரோட சேர்ந்து போட்டோமா அப்படின்னா அதெல்லாம் போக கூடாது. ராமர் மாத்திரம் போனோமா, எப்படி தாபசா இருக்கணும், அதாவது பட்டுலாம் உடுத்திட்டு போக கூடாது, அது மர உரிய உடுத்திண்டு தலையெல்லாம் திரிச்சுண்டு ஜட்டா வல்கலதாரி ராமோ பவது தாபசா, ராமன் தபஸ் பண்ற மாதிரி போய் சேரணும். இதுதான் நான் கேக்குற வேற ஒண்ணும் பண்ணா தில்லி பாத்துக்கிறேரா, இது எதனா சொப்பனமா நிஜமா என்னன்னு தெரியலையா தசரத சக்கரவர்த்தி. இவ கூட இப்படி கேப்பல, ராமனிடத்துல ராமனுக்கு கௌசல்ய காட்டிலும் கைகேயினிடத்துல ரொம்ப பிரீத்தி. அந்த கைகேயின் இடத்துல கௌசல்யத்துல கௌரவமா இருப்பான், கைகேயின் இடத்துல ரொம்ப ஃப்ரீயா பழகிந்தவர் அவர் ராமர். அவளுக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் நிச்சயம் கேட்டிருந்தவர். அந்த ராமனுக்கு போய் விபரீதத்தை இவர் நினைக்கிறாளே, இது என்ன சொல்லுன்னு இப்போ, ஐயோ நீ ராமோஹி பரதாது பூயா தவ சுஸ்ரூஷத்தே சதா விசேஷம் த்வயி தஸ்மாத்து பரதஸ்ய நலக்ஷயே. அரசன் உனக்கு சிசுரூஷ பண்ற சுசுரூஷத்தை காட்டிலும் ராமன் பண்ற சிசுரூஷ அதிகமாக இருந்திருக்கு. அப்படி இருக்கச்சே ராமனுக்கு போய் காட்டுக்கு போனோம், ராமன் காட்டுக்கு போனோம்னு கேக்குறியே, உனக்கு மனசாட்சி இருந்து கேக்குறியா அப்படின்னு சொல்றாம். ஒரு சமயம் இன்னும் இறங்கி போறாம், அஞ்சலி குர்மிகைக்கே பாதம் சாபி சரணம் பவராமஸ் மா தர்மோ மாமிக ஸ்பிருஷேதி. நீ பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டு உபயோகப்படுத்திட்ட, நீ நான் கணக்கு நீ கேக்குற வரனை கொடுக்காது போயிட்டனாக்கா எத்தனை ஆயிரம் ஆயிரம் வருஷமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணது மொத்தம் வீணா போயிடும். தசரத சக்கரவர்த்தி இக்ஷாக்கு வம்சத்துல பிறந்தவா பொய் சொன்னவாளா ஆயிட்டா, சத்தியசந்தாளா இல்லாத போயிட்டான்னு ஒரு பெரிய பழி வந்துடும். காட்டுக்கு கணக்கு ராமரை அனுப்பிச்சுட்டுமானா நான் இனிமே ஜீவிச்சு இருக்க மாட்டேன். எத்தனை வருஷம் இருந்தாலும் ஜீவனத்துல அவளுக்கு மனசுல போறதா இருக்கு, தான் ஜீவிக்கணும்னு ஆசையா தான் இருந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டே இந்த தர்ம சங்கடத்துல இருந்து என்ன நிவர்த்தி பண்ணணும், அதுக்காக உன் கால விழுறேன் நானு, உன்னை கை கூப்பி சேவிக்கிறேன் நானு. சரணம் பவ ராமஸ்ய மாதர்மோ மாமிஹ ஸ்பிருஷேதி. மாதர் அதர்மா மாம் அஸ்பிருசேத்து என்ன தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா இவ கேட்டுட்டே இருக்கா. ஆஹா, என்ன இந்த மாதிரி எல்லாம் சொல்ற நேர், உமக்கு தெரியாதா இக்ஷாக்கு வம்சத்துல இருந்தவா எப்படி நடந்திருக்கான்னா? எல்லாருக்கும் வார்த்தை தான் முக்கியமானது. வார்த்தையில வந்து ஒரே வார்த்தை தான் இருக்கணும். அதுல விபரீதம் ஆயிடுச்சுனாக்கா மனுஷனுக்கு கௌரவம் போனது போனது தான். சைபா உங்க வம்சத்திலேயே பிறந்தவன், அவர் என்ன பண்ணார், தன்னுடைய மாம்சத்தையே ஒரு பட்சிக்காக கொடுத்தவர். அலக்கர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணார், என்ன ஒரு அதிதி வந்தவனுக்கு தன் கண்ணையே பிடுங்கி கொடுத்து, நான் என்ன உன்ன கேக்குறேன், ராமன காட்டுக்கு போனோம்னு தான் சொல்றேன், இதுவா உன் கண்ணையா கேக்குறேன், உன் மாம்சத்தையா நான் கேக்குறேன். சமுத்திரஹ சாகரஹ சமயம் கிருத்வா நவேலாம் அதிவர்த்ததே சமயம் மாண்டதங்காரிஹி பூர்வம் விருத்தம் அனுஸ்மரன். இதுக்கு முன்ன இருந்தவள்லாம் எப்படி இருந்தா என்னன்றத நினைச்சுண்டு பூர்வம் விருத்தம் அனுஸ்மரன் சமயம் மாண்டதங்காரிஹி, நமக்குள்ள என்ன உண்டோ அந்த கட்டுப்பாடுல இருந்து நேரம் மீறக்கூடாது. சமுத்திரம் கூட அந்த கரையை தாண்டாததுக்கு காரணம் அது ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனாலதான் அப்படி நீர் பண்ணாத போயிட்டேன்னா எனக்கு ஒண்ணும் இல்ல. அகம் விஷமத்யா பசியதஸ்தே மருஷ்யாமி ராமோ யத்யபிஷிச்சதே. ராமனுக்கு கணக்கு என் வார்த்தையும் மீறி பட்டாபிஷேகம் பண்ணேர்னாக்க இப்பவே நான் விஷத்தை சாப்பிட்டு உன் எதிர போயிடுவேன். போயிட்டா லோகம் மொத்தம் என்ன சொல்லும், தசரத சக்கரவர்த்தி இக்ஷாக வம்சத்துக்கே ஒரு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்திட்டு, நான் போனதை பத்தி கூட ஒன்னும் சொல்ல மாட்டேன், எனக்கு ஒன்னும் கெட்ட பேர் கிடையாது, உமக்குதான் கெட்ட பேர், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா, ஐயோ நீ என்ன சொல்றது, நகதம் சீது ரிதே ராமத் பரதோ ராஜ்யமாவசேதி ராமாதபிஹிதம் மன்னே தர்மதோ பலவத்தரம். இவர் சொல்லி பாக்குறேன், கைகை நீ பரதனுக்கு கேக்குறியே, பரதனே ஒத்துக்க மாட்டான், மாத்த இப்படி எல்லாம் பண்றிய அப்படின்னா எவ்வளவு சொன்னாலும் அவ கேக்கலையா. கைகை நீ என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, மேல காரியத்தை பாருங்க, இதை கேட்கல தசரதர் மூச்சை அடைஞ்சு கீழே விழுந்துட்டேறவர், இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல, அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டேறவர் ஏந்திருக்க, இப்படியே வந்தா எல்லாம் நாய் ஆயிடுச்சு, ராத்திரி மொத்தம் இதே விசாரம், இதுக்கு பின்மாலை ஆயிடுச்சு, ஸ்துதி பாடுறவெல்லாம் வந்துட்டா காத்தால ஆயிடுத்து, எல்லாரும் வந்து கூட்டு இருக்கான், அங்கேருந்து வசிஷ்டர் உதயமா போறது, பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணுமே, எல்லாம் வாத்தியாருக்கு தானே பொறுப்பு, வாத்தியார் பொறுப்பா இருக்கிறதுனால வசிஷ்டர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்க, ஒவ்வொரு இடமா வந்து எல்லாம் அதுக்கு உண்டான பிராமணெல்லாம் அழிச்சுண்டு, எல்லாம் பெருசா அதுக்கு உண்டான சாமகிரி எல்லாம் எடுத்துட்டு, எல்லா பக்கத்துல இருந்து இருக்கிற எல்லா நதியிலேருந்தும் வந்திருக்கிற அதெல்லாம் இந்த தங்கமயமான கும்பத்துல கூடத்துல தீர்த்தங்கள்லாம் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் எடுத்துட்டு எல்லாம் வந்து வந்துட்டேரவ. அப்போ இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயமே வேற. வசிஷ்டர் போய் சொல்றா சுமந்தரத்துல போய் சொல்றாராம், தசரத சக்கரவர்த்தி என்ற சொல்லு, எல்லாம் சித்தமா வந்திருக்கு, வாத்தியார் எல்லாம் சித்தமா வந்திருக்கா, அவளை கூட்டுவான், பெரிய வஞ்சாளெல்லாம் கூப்பிடுற வழக்கம் இல்லையா, இப்ப இருக்கிற வாத்தியார் நிலையும் அந்த நிலைதான் இது, அவளை வர சொல்லுங்கோ, கொஞ்சம் எழுந்து வர சொல்லுங்க, சீக்கிரமா வந்தாதான் முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ண முடியும், அப்புறம் முகூர்த்தம் தப்பிச்சு போச்சுன்னு தள்ளி போச்சுன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதுங்கோ அப்படின்னு வாத்தியார்லாம் சொல்ற மாதிரி அவர் சொல்றாராம், சீக்கிரமா போ அனுப்பிச்சு வையி, அவரை வர சொல்லு சொல்லு அப்படின்னாராம். சுமந்திரர் அங்க போய் நிக்கிறாராம், அங்க சுமந்திரர் போய் நின்றாருனாக்கா இங்க தசரதர் பேசுறதுக்கு வரல, போய் சுமந்திரர் இவளே போய் சொல்லிருக்காராம், தசரதர் கட்டளையிடுறே போய் ராமனை போய் அழைச்சிட்டு வா அப்படின்னு சுமந்திரர் சொல்லிட்டாராம். சரி அப்படியே பண்ணிக்கலாம், இவருக்கு உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியாது சுமந்திரருக்கு. கைகை சொன்னா சரி ராமனை கூட்டம் வர சொல்றேன்னு ஒண்ணு, அங்கிருந்து ராமரை கூட்டிட்டு வரதுக்கோசரம் போறா ராமர் இருந்த இடத்துக்கு. இதுல பாகவதத்துல அக்ரூரர் கண்ணனை பாக்குறது ஒரு பாக்குறதுக்கு எப்படி பாக்க போறேன் எப்படி பாக்க போறேன்னு அதை நினைச்சுட்டு போறது அக்ரூர யாத்திரை ஒரு விசேஷம், சுமந்திரர் ராமனை பாக்குறது ஒரு விசேஷம், இதுதான் இது ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு விசேஷம். அங்கேருந்து போறவர் உள்ள போயிட்டு சொல்றார், அது மூணு கட்டு தாண்டி உள்ள போறேன், அங்க போனா ராமர் இருந்துட்டு இருக்க, ராமரும் சீதையும் இருந்துட்டு இருக்காளாம், இவா எப்படி இருந்து போயிருக்கா அப்படின்னு பாக்கிறாராம். சம்வயேஸ்ரவணோதங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் ததர்ஷ சூதா பர்யங்கே சவர்ணே சோத்தரச்சதே. தங்க பர்யங்கம் அதுல இவர் மாதிரி அப்படியே சூரியன் மாதிரி பிரகாசிச்சுண்டு பல பல பலன்னு எப்படி பார்த்து, வராக ருதிரே ருதிராபேண சுச்சினாச்ச சுகந்தீதா அனுலிப்தம் பராகர்கேன சந்தனேன பரந்தபம். இப்ப பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னு நன்னா சந்தனம் நன்னா பூசிட்டு இருக்கேன். ஸ்திதயாஹ பார்ஸ்வதஸ்சாபி வாலவ்யஜனஹஸ்தயா உபேதம் சீதயா பூயா சித்ரயா சசினம் யதா. சீதா பிராட்டி பக்கத்துல இருந்து ராமனுக்கு பணிவிடை பண்ணிட்டு இருக்காளாம். அந்த ராமனையும் சீதையும் பார்த்தோம்னா சித்ரா நட்சத்திரமும் சந்திரனும் இருக்க மாதிரி இருக்காளாம். தந்த பந்தமிவாதிஜம் உபபன்னம் ஸ்வதேஜதா வவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ வினீதவதே. அந்த ராமனை சொல்லிச்சே வரதம்னு சொல்ற யாருக்கு என்ன ஓணுமோ அதை கொடுக்கிறவராக இருந்திருக்காரன் தேவப்பெருமாள் தான் பாக்குறேன் அவரும். வவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ வினீதவதே பிராஞ்சலி சுமுகம் திருஷ்வா விஹார சயனாசனே. அப்படி பார்த்தவரை அப்படியே கை கூப்பின்னு சொல்றாராம். இவர் சுமந்திரர் ரொம்ப பெரியவர், இவர் ராமர் 25 வயசு 27 வயசு ஆனவர், ஆனாலும் கூட இவருண்ட கை கூப்பின்னு சந்தோஷமா சொல்றாராம். அம்மா அப்பா ராஜபுத்திரமுவாச்சேதம் சுமந்திரோ ராஜசத்கிருதா கௌசல்யா சுப்ரஜா ராமா பிதாத்வம் திரட்டுமிச்சதி மகிஷ்யாபி கைகேயா கம்யதாம் தத்ரமாஹசீரம். அப்பா ஒன்னு பாக்கணும்னு நினைக்கிறேன். எங்க இருக்கேன்? கைகேயினுடைய பவனத்துல இருந்துட்டு இருக்கு. கைகேயும் ஒன்னு பாக்கணும்னு நினைக்கிறார். ஆகையால நீ வாபா அப்படின்னா, இவர் ராமர் போக வேண்டியவர் நேர பட்டாபிஷேக மண்டபத்துக்கு தான் போகணும். எந்த இடத்துல பட்டாபிஷேகம் பண்றாலும் அங்கதான் போகணும், அங்கதான் விதிவத்து அந்த மண்டபத்துல போய் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப என்ன திடுதிப்புன்னு வந்து, அதுக்கு இன்னும் சமயம் இருக்கு, திடுதிப்புன்னு வந்து இவரை வந்து கூப்பிடுறாரு, என்னன்னு தெரியலையேன்னு யோசனை. அப்பா சொல்லிட்டேன்னா உடனே வந்துடணும் அப்படின்னுட்டார். அங்கேயும் கௌசல்யா சுப்ரஜா ராமன் விஸ்வாமித்திரர் கூப்பிடச்சேயும் கௌசல்யா சுப்ரஜா ராமன்ற, சுமந்திர சொல்ல செய்யும் கௌசல்யா சுப்ரஜாராமன் தான் சொல்ற. கௌசல்யனுடைய தபஸ் அப்பேற்பட்ட தபஸ் அவர். இவர் சொன்ன உடனே அப்படியே கிளம்பிட்டேரா ராமர். என்ன போன உடனே அப்படின்னு, பதி சம்மானிதா சீதா பர்த்தாரமசி தேட்சணா ஆத்வாரமனுவராஜ மங்களான்யபிதத்யுஷி. சீதையும் வேற வார்த்தையே கேட்கல. பின்னத்துக்கு போறது நம்ம ரெண்டு பேரா தானே போனோம் பட்டாபிஷேகத்துக்கு, ஒன்ன மாத்திரம் எதுக்கு தனியா கூப்பிடுறேன்றலாம் அந்த கேள்வி எல்லாம் கேட்கவே இல்லை. அப்ப ராமர் கிளம்பினா ராமர் பின்னாடியே போறார். பின்னாடியே போய் 3 கட்டு வாசப்படி இந்தாண்டி வாசல் வரைக்கும் கொண்டு விடுறாரு. வாசல் வரைக்கும் கொண்டு விட்டதோட மாத்திரமில்ல, அவளை தொட்டு போயிட்டு வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரேறாம். அந்த வார்த்தை தான் இவளுக்கு பதி சம்மானிதா சீதா பர்த்தார மசிதேட்சணா. ராமர் எவ்வளவு தூரம் போறாரோ அவ்வளவு தூரம் வரைக்கும் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கலாம். எங்க அம்மா பண்ணுவா, ஊர்ல இருந்து ஊருக்கு போனமானாக்கா சரி, அங்கேருந்து முள்ள முள்ள முள்ள முள்ள வாசல் வரைக்கும் வருவா. வாசல்ல வந்தாலும்னா சரி, என் தலைமுறை வரைக்கும், எனக்கு மாத்திரம் இல்ல எல்லாருக்கும், யார் ஆத்துக்கு வந்தாலும் சரி, அவளை அனுச்சோகிச்சு அவ தலைமுறை வரைக்கும் பார்த்துட்டே இருப்பா அம்மா. அப்புறம் தான் அவ அனுட பக்கம் திரும்பி போன பிற்பாடுதான் உள்ள வருவா. அந்த மாதிரி ராமர் போற வரைக்கும் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்காளாம். குரங்க சிங்க பாணிஞ்ச பசியந்தீத்வாம்பஜாமியம். விசாரமே படாது, இதோ போயிட்டு இதோ வந்துடுறேன் நானு. ஒரே ஒரு நிமிஷம், ராஜா என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு போயிடுவோம். நான் வந்து நீ எப்படிப்பட்டவள், நாம ரெண்டு பேரும் அந்த பட்டாபிஷேகம் பண்ணி யாகம் பண்ணணும். யாகம் பண்ணச்சே இந்த யாகம் 5 நாள் பண்ணுவா. 5 நாள் பண்ணச்சே குளிக்க கூடாது, உடம்பெல்லாம் அரிப்பு தானே வந்ததுன்னாக்க கையில ஒரு மான் கும்பை கட்டி விடுவா. அந்த மான் கும்பாலதான் வந்து சொரிஞ்சுக்கணும். இது அந்த மாதிரி உன்னை பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சீதா பிராட்டி சொன்னவள். அதையில நீ விசாரப்படாத, எத்தனையோ யாகம் எல்லாம் பண்ணலாம், நாம போயிட்டு வரேன், இந்த போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேராம். இவர் போன பார்த்து வழியெல்லாம் பார்த்தா ராமர் போறத பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம். அப்படியே ஒரு லோகத்துல அவளுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். எச்ச ராமன் நபசே தூ எஞ்ச ராமோ நபசியதி நிந்தித சர்வலோகேஷு சுவாத்மாப்பேனம் விகர்ஹதி. அந்த ஜனங்களுடைய எண்ணத்தை சொல்ற, எஸ்ட ராமன் நபசேத்து எஞ்ச ராமோ நபசதி. தூங்கியிருந்தா ராமனை பாக்கணுமா? யார் ராமனை பார்க்கலையோ அவனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்குவான். இந்த இன்னைக்கு ரொம்ப போதே வீணா போயிட்டுன்னு நினைக்கிறான். எஞ்ச ராமோ நபசதி. ஒவ்வொருத்தரையும் ராமர் பாக்கணுமா? பார்த்து அக்னாலஜ் பண்ணுமா? பாக்கடு நிந்தித சர்வலோகேஷு சுவாத்மா பேனம் விகர்ஹதி. தன்னையே அப்படியே இது பண்ணிக்கிறான். விகர்ஹத்தேன்னு சொல்ற, சர்வேஷு சஹி தர்மாத்மா வர்ணானாம் குருதே சதுர்நாரி ஸ்வயம் ஸ்தானம் தேனதே தமனுவ்ரதாஹ. வாஸ்தவா வாசிக்காதவா சாதாரணப்பட்டவா இவெல்லாம் பிராமணாள் இவா வைசாள் இவா க்ஷத்ரியாள் இவா சூத்ரா இவா புருஷாள் இவா பெண்ணு இவா வயசானவா இவா யுவாக்கள் இவா குழந்தைகள் அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரிடத்திலயும் பிரீத்தியா இருந்திருக்கிறவரான் அப்படின்னால அந்த நாள் தந்தி எல்லாம் வரைச்சே கும்பல் கும்பலா கும்பல் கும்பலா இருந்து ராமனை பார்த்துட்டே இருந்துருக்காளாம். இப்படி பார்த்துட்டே இருந்துருக்கா இவா பார்த்துட்டே இருக்கே கிடைக்குதுன்னு சுமந்திரர் அழைச்சிட்டு போறார். அழைச்சிட்டு போய் அந்த கைகேயியினுடைய கிரகத்துல தசரதர் இருக்கிற இடத்துல கொண்டு போயிட்டார். அங்க போறே ராமரும் உள்ள போயிட்டார். ராமோபி அங்க உள்ள போன அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. அந்த தசரத சக்கரவர்த்திக்கு ராத்திரி எல்லாம் அழுதுருக்கு, கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு, வார்த்தை வரல. அப்படி அப்படி இருந்துட்டு இருக்கார் தசரத சக்கரவர்த்தி. அங்க உட்கார்ந்து இருக்காராம். பார்த்த உடனே போய் விழுந்து சபித சரணோ பூர்வம் அபிவாத்ய வினீதவது ததோ வந்தே சரணோ கைகேய்யாஹ சுசமாஹிதஹ. தசரதர் விழுந்து சேவிச்சாராம். அதோட பண்ணா பரவாயில்லையே, பக்கத்துல கைகேயி நிக்கிற அவுக்காலையும் விழுந்து சேவிக்கிறேன். அவர் சேவிச்சுட்டு பிராமர் பாக்கிறேனா அவருக்கே ஒரு பயம் வந்துருத்தான். பதா ஸ்பிருஷ்டே வபன்னகம், எப்ப பார்த்தாலும் உற்சாகமா சொல்றவ, இப்ப என்ன அவருக்கு வந்துருத்தேன்னா பாம்ப மெரிச்சுட்டோமானாக்கா எப்படி ஒரு பயம் வருமோ அப்படி ஒரு பயம் வந்துருத்தான் அவருக்கு. நேத்திதானே கூட்டையர், நேத்திதான் தெய்வஜன் எல்லாம் சொல்லிருக்கா எனக்கு ஏதோ ஆபத்து வரப்போறதுன்னு சொல்லிருக்காள், இப்பயே வந்துருத்தான்னா இவருக்கு ஆபத்து என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றதாம். கச்சின்மயான் அபராத்தம் அஜ்ஞானாத்யனமே பிதா குபிதா தன்மமா சக்ஷா துவமே வைனம் பிரசாதய. கைகேய பார்த்து சொல்றாராம், தசரதருக்கு வார்த்தை வரல ராமரோட பேசுறதுக்கு. கைகேய நாயகன தப்பு பண்ணிருந்தனாக்க அப்பா கோச்சுக்குவானான்னு சொல்லு, நீ சொன்னா உன் வார்த்தையை தான் அவர் கேட்பே, என்னிடத்துல கோச்சுக்குவானான்னு சொல்லேன்னு ராமர் அழறேரா அவர்கிட்ட போய் கைகேயிட்ட போய் அப்பாவ சொல்றாளா. குபிதோ ராம வியசனம் நாத்ம கிஞ்சன நாசிய கிஞ்சன, ஒன்ன போய் கோச்சு போயிறானா ராமா, ஒன்ன கோச்சுல அங்க கூட பாருங்கோ அந்த கைகேயால கூட பொய் சொல்ல முடியும். ஆமா உன் மேலதான் கோபம் அப்படின்னு எதனால பொய் சொல்ல முடியும், சொல்ல வரல ராமனை பார்த்த உடனே. ஆனா ஒரு விஷயம் நீ பண்ணணும், ததவசியம் துவயா காரியம் எதனே நாசிருதம் மமா, நீ ஒரு காரியம் பண்ணணும், அதுக்காக தான் பண்ண, அது சுபமா நான் சொல்ல போறது. எதி தத்வட்சதே ராஜா சுபம் வா எதி வா சுபம் கரிஷ்யசி தத சர்வம் ஆக்யாஸ்யாமி புனஸ்துவஹம். அது ராஜா சொல்ற வார்த்தை ஒன்னுண்ட ஒரு வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை நீ செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அவர் முகம்லாம் அப்படி கொஞ்சம் இதுவா இருந்துட்டு இருக்கு, யோசனை பண்றேன். சரி என்ன சொன்ன ராஜா சொல்லுன்னா, நீ எனக்கு ஒரு பிரதிஜை பண்ணு, ராஜா சொல்றது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதை நான் பண்றேன்னு சொல்லி நீ பிரதிஜை பண்ணையானாக்கா அப்ப ராஜா என்ன சொன்னேன்றத நான் உனக்கு சொல்லுவேன், இல்லட்டா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாளா. கரிஷே பிரதிஜா நேச்ச ராமோ த்விர்ணாபிபாஷிதே தத்ரூஹி வச்சனம் தேவி ராஜா ராஜ்யா எதபிகாங்கிதம். ராஜா என்ன பண்ணணும்னு நினைச்சேன்றத தயவு செஞ்சு நீ சொல்லுமா, சொன்னையான போறோம். கரிஷே பிரதிஜான ராமோ த்விர்ணாபிபாஷத்தை ராமன் ரெண்டு வார்த்தை சொல்ல மாட்டார். ஆகையால என்ன வேணும்னு சொல்றாரோ, அவர் என்ன பண்ணணும்னு சொல்றாரோ அதை நான் பண்றேன் அப்படின்னு ஒண்ணுமில்ல. ஒரு காலத்துல ராஜா வந்து எனக்கு ரெண்டு வரன் கொடுக்குறேன்னு சொன்னேன், அந்த வரனை நான் இப்ப கேட்டேன், அந்த வரனை கொடுன்னு கேட்டேன். ஆகையால அந்த ரெண்டு வரனை நீ நடந்துட்டா போறன்னு. என்ன வரன் சொல்லு அப்படின்னு, ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லு, பரதச்சாபிஷேச்சேதேதபிஷேச்சனம் த்வயாரண்யம் ப்ரவேஷ்டவ்யம் நவவர்ஷாணி பஞ்சச. சிம்பிள், நீ பண்ண வேண்டியது 9 5 14 வருஷம் காட்டுக்கு போகணும். அவர் பண்ண வேண்டியது பரதருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், இவ்வளவுதான். இதான் ஒன்னு சொல்லணும்னு இருக்கேன், அப்படி சொல்றதுக்கு வாய் வரல, நீ என்ன நினைச்சுக்கியோன்றதுக்கோசரம் வாய்மூண்டு இருக்கு. இதை நீ பண்றேன்னு சொல்லிட்டு என்ன போறோம் அப்படின்னு, முதற்தே விஹிதம் ராஜ்யா தேன சர்வே நராகவாம் சப்த சப்தச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதா அபிஷேகமிதம் தியக்த்வா ஜடாசீர தரோபவா. இப்படி கூட ஒரு எண்ணம் வருமா அவளுக்குன்னு பாக்கணும். நீ இப்போ அபிஷேகத்துக்காக நீ எப்படி எல்லாம் கையில கங்கணம் கட்டிண்டு இது பண்ணிட்டு புதுசா பட்டு உடுத்தின்றெல்லாம் வந்திருக்கே, இது மொத்தத்தையும் களைஞ்சிட்டு மரவுரி தரிச்சுட்டு 14 வருஷம் தண்டகாரண்யத்துக்கு போய் சேரும். அது மாத்திரமில்ல, நீ பண்ண வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சம்பாரத்தை கொண்டு பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். இதுதான் உங்க தகப்பனார் சொன்னது, அதுதான் பண்ணோம். ஏ தற்குரு நரேந்திரஸ்ய வசனம் ரகுநந்தனா சத்யேன மகதா ராம தாரயஸ்வ நரேஸ்வரம். இங்கேயும் விஷயம் பார்க்கணும். சத்யேன மகதா ராம தாரயஸ்வ நரேஸ்வரம், இத நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேனாக்கா ராஜா போய் சொன்னவரா ஆயிடுவேன். ராஜா சத்தியத்திலேருந்து தர்மத்திலேருந்து மீறினவரா ஆயிடுவேன். அது ஆகக்கூடாதுன்றதுக்காக நீ இத பண்ணணும். நீ என்ன சொல்ற அப்படின்னா, இதுவ தஸ்யாம் பருஷம் வதந்தியாம் நச்சைவ ராமஹா பிரவிவேசோகம். எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிருக்காவோ, இந்த வார்த்தையை கேட்டு ராமருக்கு துளி கூட கோபமோ சோகமோ வரலையாம். பிரவிவ்யதே சாபி மகானுபாவா ராஜா ச புத்திர வியசனாபிதப்த. எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவசியம் நான் பண்றேன். ஆகையால இது ஒன்னும் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கட்டும். எனக்கு இப்பவே நீ பரதனுக்கு ஆளெல்லாம் அனுப்பிச்சு வையி, நான் பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்றது தான் எனக்கு புருஷார்த்தம், அத்தான் நான் பண்றேன் நானு. ஆனா எனக்கு ஒரு விதமான கோபமும் எனக்கு இல்ல, ஆகையால நீ அப்படியே நடத்துறேன்னு சொல்லு. ஏன் அது அவர் சொல்லக்கூடாதா? இதந்து ஜாத்தும் வச்சாமி கிமர்த்தம் மா மகிபதி நாபிநந்திருஷா யதாபூர்வம் அறிந்த மகா. ஏற்கனவே வந்தன்னா வரச்செய்ய வாவா உக்காந்துக்கோன்னு சொல்றவர் இப்ப ஒன்னும் சொல்ல மாட்டேன்றே. நீ சொல்றது நான் பொய்யன்னு நான் சொல்லல, இருந்தா கூட எனக்கு அதுதான் கஷ்டமா இருந்துருக்கு. என்ன நீ இங்கிருந்து கிளம்புற வரைக்கும் அவர் பேச மாட்டேன், நான் ஏல கிளம்பிதான் ஆகணும், நீ போகணும் அப்படின்னா ஒன்னும் விசாரமே படாத. ராமர் நான் வந்து அப்பா என்ன சொல்றாரோ அதை நான் அவசியம் நான் பண்றேன். ஆகையால பரதர் ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருப்பேன், அது வந்து அதுல ஒண்ணும் அதுல ஒன்னும் குறவே இருக்காது. பரதனும் நன்னா பண்ணுவான். நான் இப்பவே கிளம்புறேன், நானு நீ விசாரப்படாத, அப்பாவிட சொல்லுன்னு சொல்லி சொல்றான். அந்த பிதிருவாக்கிய பரிபாலனம் இருக்க அதுதான் பரமதர்மம். தாம் பண்றது ஒரு பங்கு இருக்கட்டும், தனக்கு தர்மம் இருக்கட்டும், அப்பா தர்மத்தில இருந்து மீறாதவராக இருக்கணும்னு நினைக்கிறார, அது இவருடைய தர்மம். அந்த தர்மத்தை அனுஷ்டிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி சொல்றார். இதையே மறுபடியும் பின்னாடி ஸ்திரமா பல விஷயங்கள்லாம் சொல்ல போற. அப்பேற்பட்ட பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ற ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.